ஐயனை காண்போம் சுவாமி ஐயனை காண்போம், பொன்னம்பலமேட்டில் வாழும் ஐயனை காண்போம். ஐயனை காண்போம் சுவாமி ஐயனை காண்போம், பொன்னம்பலமேட்டில் வாழும் ஐயனை காண்போம். குண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாய் இன்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. குண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாய் இன்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. ஐயனை காண்போம் சுவாமி ஐயனை காண்போம், பொன்னம்பலமேட்டில் வாழும் ஐயனை காண்போம். குண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாய் இன்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. மண்டல விரதம் எடுத்து மாலை அணிந்தோ, மண்டல விரதம் எடுத்து மாலை அணிந்தோ, இருமுடி கட்டும் தாங்கி வந்தோம் ஐயப்பா. இருமுடி கட்டும் தாங்கி வந்தோம் ஐயப்பா. பம்பையில் கூலித்தெழுந்து பணிந்து நின்றோ, பம்பையில் கூலித்தெழுந்து பணிந்து நின்றோ, பம்பை மேல பாட்டு பாடி வந்தோம் ஐயப்பா. பம்பை மேல பாட்டு பாடி வந்தோம் ஐயப்பா. ஏறுகின்றோமே மலை ஏறுகின்றோமே, திருக்கை நீட்டி கரிமலை நீலிமலை ஏற்றிவிடும் ஐயா. ஏறுகின்றோமே மலை ஏறுகின்றோமே, திருக்கை நீட்டி கரிமலை நீலிமலை ஏற்றிவிடும் ஐயா. ஐயனை காண்போம் சுவாமி ஐயனை காண்போம், பொன்னம்பலமேட்டில் வாழும் ஐயனை காண்போம். குண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாய் இன்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. படியருகே வந்து நாங்கள் தொழுதோம் ஐயப்பா, தேங்காயை முதல் படியில் உடைத்தோம் ஐயப்பா. படியருகே வந்து நாங்கள் தொழுதோம் ஐயப்பா, தேங்காயை முதல் படியில் உடைத்தோம் ஐயப்பா. படிவதி நட்டும் தொட்டு தொழுதோம் ஐயப்பா, சந்நிதியில் வந்தோம் உன்னை கண்டோம் ஐயப்பா. படிபதி நட்டும் தொட்டு தொழுதோம் ஐயப்பா, சந்நிதியில் வந்தோம் உன்னை கண்டோம் ஐயப்பா. இன்னல் தீர்ப்பாயே சுவாமி, இன்பம் சேர்ப்பாயே சுவாமி, திருக்கண் பார்த்து அடியவரை சொர்க்கம் சேர்ப்பாயே. இன்னல் தீர்ப்பாயே சுவாமி, இன்பம் சேர்ப்பாயே சுவாமி, திருக்கண் பார்த்து அடியவரை சொர்க்கம் சேர்ப்பாயே. ஐயனை காண்போம் சுவாமி ஐயனை காண்போம், பொன்னம்பலமேட்டில் வாழும் ஐயனை காண்போம். ஐயனை காண்போம் சுவாமி ஐயனை காண்போம், பொன்னம்பலமேட்டில் வாழும் ஐயனை காண்போம். குண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாய் இன்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. குண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாய் இன்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. ஐயனை காண்போம் சுவாமி ஐயனை காண்போம், பொன்னம்பலமேட்டில் வாழும் ஐயனை காண்போம். குண்டும் குழியும்